பிராசன் கவி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த காலத்திலேயே சமஸ்கிருதத்தை யார் வாங்கிக்கணும் யார் பேசணும் அப்படின்னு இருந்தார். உயர்ந்த பணத்தை பிறந்தவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப பகவான் அறியில என்ன இருக்கு விஜயம் தெரிஞ்சு சொல்றாதா அப்படின்னா பிராசன் குறிப்பாக புரியும் கொஞ்சம் அதிகமாக விஷயம் தெரியாதவர்கள் இந்த உதாரணத்தை சமஸ்கிருத நாடகங்களில் நாம் சுலபமாக கண்டறியலாம். இப்போ உத்தரராமச்சரிதம் அந்த மாதிரி இருக்கிற சமஸ்கிருத நாடகங்கள்ல ஸ்ரீகள் சீதா உதவியவர்கள் பேசும் போது பிராகிருதத்தில்தான் எழுதப்படும். அந்த மாதிரி இருக்கும் போது சமஸ்கிருதம் தவிர வேற எந்த மொழியிலும் தகவல் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றதுக்கு அது வந்து எந்த விதத்திலையும் ஏற்புடையது அல்ல அப்படின்னு ஒரு சமாதானம். இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு மகாராஜா தான் பிரஜைகள்லாம் வந்து ஏதோ ஒரு விஜயம் செய்யணும் எல்லாம் தலைவரா வந்த உடனே நல்லா கற்றறிஞ்ச வித்வான்கள் புலவர்கள் தான் அவர் நல்ல மனசுல பேசுவாங்கன்னா இவனுக்கு எல்லாம் பிறந்த போறது உச்சாரணமே சரியா வராது எல்லாம் பச்சை பாண்டேன். ஆனா அவருக்கும் மனசுல இருக்கு என்ன எல்லாம் மனசா தாரணும் மனசுல இருக்கிறது வெளியே கொண்டு வரணும் அதுக்கு பாத்திரம் பாத்திர தியானம். அதனால இவன் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னா நீங்க பாண்டியா இருக்கு அப்படின்னு உதாரணம் அவங்க ஏற்றுக்கொள்ளும். அதே மாதிரி எந்தெல்லாம் விஷயத்திலையும் இல்லைதான் எதற்காக சொல்லவில்லை என்றால் சமஸ்கிருதத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை இதர பாண்டியர்களிலும் இருக்கலாம் குறிப்பாக தமிழிலும் இருக்கலாம். இன்னொரு விஷயம் மகாபாரதியத்தில் அவரை கூறுகிறார் வைதிக கர்மா செய்யும் போது மாத்திரம் சமஸ்கிருத பிரயோகம் செய்ய வேண்டும் இதர சந்தர்ப்பங்களில் அவரவருக்கு பரிச்சயமான மொழிகளில் சொல்லலாம். இதுக்கு மேல அகசியம் வரலாற்றில் இருக்கின்ற அவருக்கு ஆரியர் என்பதை அதே விளக்க வேண்டியதில்லை எல்லாருக்கும் புரிந்து இது இவ்வாறாக மொழியை பற்றிய சமாதானம் பாட்டு பாடுவாருக்கு மோட்டம் கிடையாது அப்படின்னு ஒரு கட்சி அதுல பாட்டு பாடுறது மோட்டம் கிடையாதுன்னா சாமதானம் இருக்க சாமதானத்தோட வேற எடுத்து மோட்டத்தை உள்ள வேற எடுத்து மோட்டத்தை உள்ள அதனால காலமும் முக்கியம் தான். இரண்டாவது விஷயம் ஐசிக புராணத்துல நம்பாதுமான் அவன் அந்த பிரம்ம லட்சணம் எந்த விதமா மாறுபட்டு பாதுகாப்பு இவனும் சொன்ன நான் வந்து சத்தியமான பார்க்க உயரமாட்டேன் அப்படி உயர்த்தினால் இந்த மாதிரி ஒருத்த நாடு பேசினால் எந்த கோஷமோ அதை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சரியா சொல்றான். இது பார்த்துக்கிறேன் பிராமணே உங்களுக்கு கேசியே ஒரு ஆள் தெரியும் ஒரு ராமன். அந்த ராஜத்துல பாடி வராக வைனாரை வளர்க்கப்படும். அப்படின்னா அந்த ராகத்தையும் அதனால நீ அடைய போற அளவும் எனக்கும் வரும்படி நீ செய்ய. இப்ப என்னாச்சு, தேசிய ராகத்துல தான ரூபமான வரதனையாரை உபாதித்ததால் நம்பாடுவாருக்கும் மோட்சம் கிடைத்தது. இதே ரீதியாக இவன் மூலமாக பிரம்மரட்சத்துக்கும் எதிர்ப்புகளும் வாழை தானம் இவற்றை பற்றி எதிர்த்தவர்களுக்கு இவன் இரண்டும் சரியாக பதிலாகும் என்று சொல்லி அதே முறையில் திருமதி வெங்கடேஜாய் கொடுமையான